Like, yeah. J'suis la Casanova, avec Afaba. À cause de l'oseille, mes négros ont perdu la tête. À cause de l'oseille, mes négros ont perdu la tête. Ils ont trouvé l'amour dans la lame de ma chaîne. J'suis à Casablanca, avec un papa. À cause de l'oseille, mes négros ont perdu la tête. À cause de l'oseille, mes négros ont perdu la tête. On perd pas l'oseille, la vie c'est la fête. Mais le fier de nos maroquinos passons, c'est plus joyeux, taxi fait un grand décanson. Adroni legis, mais son gardien est nato. Pédale, pédale, plateau, la paille. Mama, tiens, maman, non, la joie. Migo, bye bye, bateau, Marseille. Allo de barro get the shake. Skin and hello baby boost the shake. Double my man get the shake. Slide down, we'll be on the grind. خاف ميكا بيبي سيبي سيسي فو استرادة سايق ويري ميتين طير بغيتا وانا جنب البيسم دربي كوشي مخلط كوكايينا بيكيز خلطينا اللي بدينا بدينا ميكو قاما تاقو فينا فينا ميكو كل يوم جيبا موسم مرة فوق البلاك وقاما غانا قلي ليهم ميكو عبيبي يا مغا كاش بخلونا شو بلاشة كازا بلوكا يا لا فامي فتاس كجبير فلاشة بس لا داري قلو شو استرادة منجمو بيري مالكي بعدة إن أفريقا سيبي بيبيني قلو شو منو لما ما كاتو نهادة شو يا كازا لوكا Avec Afaba, à cause de l'oseille, mes négros ont perdu la tête. À cause de l'oseille, mes négros ont perdu la tête. Ils ont trouvé l'amour dans la lame de ma chaîne. J'suis à Casablanca, avec Afaba, à cause de l'oseille, mes négros ont perdu la tête. À cause de l'oseille, mes négros ont perdu la tête. On perd pas l'oseille, la vie c'est la fête. Brinda su gesto con pali prepagati lì sbatti 5 cifre. Ero più famoso di un talibè, la fame non la perdo tipo una tigre. A destra due cifre un po' lesbiche, sinistra due cifre un po' tossiche. E se la busta ha dentro 4 ricche, il cazzo sta dentro ste 4 fighe. E dietro da molti come Odisseo, giusto cavalli come Rodeo. Metto di messo che sono troieo, porerati sopra una sua Romeo. Sempre in affari come i panzer, più grano d'intesa con Pablo. E non si contiene di Pasqua, la pressione che metto se trappo. L'auto del carri di Ali Khashi, non fa che più suia darò il cane. بالك بالك ما تيش مغاشي تبلي الزيف ونصدي في الحالي تحشي شكو لاشيش ولا واحد اقا ما تعرف البانا اللي في الشتاف البانا لا هاشي تقرب كغاق اللي جات اقا وانديرو لك شي شي عادة مخاطر باسا شغلي في واحد ما تيش مباشا بلاد مطايف دربي كامي فاتر راب قدي ستكوشي في حاشي فاتر تفتق علي انا اللي غرقنا في حباسات شي لا كاسا نوكا عميكا فابا اكوز دو نوزاي من نيكو وبردي لا تيت اكوز دو نوزاي من نيكو وبردي لا تيت L'amour dans la lame de ma chaîne. Allô? Avec un papa. À cause de l'oseille, mes négros ont perdu la tête. À cause de l'oseille, mes négros ont perdu la tête. On perd pas l'oseille, la vie c'est la fête. Hey Mohamed, Ben Sultan, c'est le quad, Mdina Borg, Casa Negra. Al-Hayat, Mkhawda. Triple R, real, recognize real.